श्रीमान्वेङ्कटनाथार्य कविताकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदारति अस्तु गुरुपरम्परायै नमः. நேற்று என்ன பார்த்தோம், இந்த வாயு வந்து பிரத்யக்ஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்ட கேள்விக்கு வைசேஷிகள் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி முடிச்சோம். ஆனா இப்ப அவ அதுக்கு பேர சில கேள்வி கேட்கிறார், அந்த கேள்விக்கு நாம் பதில் சொல்லணும். அதுக்கு இது பிரத்யக்ஷம்னு நீங்க எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு அவ கேள்வி கேட்கிறோம். எப்படி கேக்குறா அப்படின்னு சொன்னாக்க, ஒரு வஸ்துவனுடைய குணத்தை கிரகிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு வஸ்துவனுடைய குணத்தை நாம கிரகிக்கிறோம், அந்த குணத்தை கிரகிக்கணும்னா அந்த குணத்துக்கு ஆதாரமா எது இருக்குதோ திரவியம் அந்த வஸ்து அதையும் அது கிரகிக்கணும். இப்படிதான் லோகத்தை நியமம் பார்த்துட்டு இருக்கோம். எப்படின்னாக்கா இப்ப வந்து இது பாக்குறோமோ, கடத்தை பாக்குறேன், கடத்தினுடைய ரூபம் அது எந்த விதமா இருக்கு, எந்த வடிவத்துல இருக்கு, அதனுடைய ஆகாரம் என்ன, அதே மாதிரி அந்த கடத்தினுடைய நிறம் என்ன, அது சோப்பா இருக்கு கருப்பா இருக்கு அப்படின்லாம் பாக்குறோம். இது இதெல்லாம் நம்ம பார்க்கணும்னா அதனுடைய வஸ்துவையும் கிரகிச்சுதான் பார்த்துட்டு இருக்கணும். இதுதான் நியமம் லோகத்துல. எதை நாம கிரகிக்கிறோமோ அந்த கிரகிக்கக்கூடிய வஸ்து இருக்கோ இல்லையோ அதனுடைய ரூபத்தை கிரகிச்சா அந்த ரூபத்தை உடைய வஸ்துவையும் கிரகிக்கணும். இப்படிதான் லோகத்துல நாம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது இங்க வந்து நீ வாயு பிரத்யக்ஷம் சொல்றேன், வாயு பிரத்யக்ஷம்னு நீங்க சொன்னாக்க, அப்போ வாயுவையும் நீ கிரகிக்கணுமா வேண்டாமா? வாயுனுடைய குணம் எது? ஸ்பரிசம். அந்த ஸ்பரிசத்தை நான் கிரகிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஸ்பரிசத்தை கிரகிக்கிறதுனால அந்த வாயு அதுக்கு ஆதாரமான வாயுவையும் கிரகிச்சுதான் ஆனோம். ஏன்னா நீ வந்து பிரத்யக்ஷத்தினால கடத்தினுடைய ரூபத்தை நான் கிரகிக்கிறேன், கடத்தினுடைய ரூபத்தை கிரகிக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க, அப்போ அந்த ரூபத்துக்கு ஆதாரம் எது? கடம். அந்த கடத்தையும் கிரகிக்கிறமா இல்லையா? அதே மாதிரி வாயுனுடைய குணம் ஸ்பரிசம், அது தொடுதல் உணர்ச்சின்றது, தொடுதல் தொடர்றதுன்றது, அதை நான் கிரகிக்கிறேன் அப்படின்னு சொன்னையானாக்க, அப்போ அந்த அதுக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய வாயுவையும் கிரகிச்சுதான் ஆகணும். லோகத்துல இப்படிதான் நியமம் இருக்கு. அதே மாதிரி இப்போ கடம் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கடத்துக்கு சங்கே இருக்கு, எண்ணிக்கை இருக்கு, இத்தனை கடம் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். இந்த சங்கை அப்படிங்கிறது அந்த கடத்தினுடைய குணம் தான். அது சங்கை நான் எல்லாருமே ஒத்துன்னு தான் ஆகணும். இத்தனை கடம் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க அந்த கடத்தினுடைய சங்கை அது, அதுவும் கடத்துக்கு குணம்தான். அது இப்போ கடத்தினுடைய குணத்தை சங்கையை கிரகிக்கச்ச, அப்போ அந்த கடத்தையும் தானே கிரகிக்கிறோம், சங்கையை கிரகிக்கிறோம், உடனே அந்த சங்கையுடைய எண்ணிக்கையுடைய கடத்தையும் கிரகிக்கிறோம். அதே மாதிரி கடத்தினுடைய ரூபம் அது சோபா இருக்குன்னு கிரகிச்சாக்க அந்த சோபா இருக்கக்கூடிய கடத்தையும் கிரகிக்கிறோம் நாம. இப்படிதான் லோகத்துல வந்து பிரவிற்த்தி இருக்கு. அது இந்த மாதிரிதான் கிரகணம். அதனால ஒரு இந்திரியத்தினால எந்த குணத்தை கிரகிக்கிறோமோ அந்த குணத்தை உடைய குணியையும் கிரகிக்கணும், அதுக்கு குணத்துக்கு ஆதாரமா இருந்து அதையும் கிரகிக்கணும். அப்படின்னா லோகத்துல பார்த்துட்டு இருக்கும். அதனால இப்போ வாயு அப்படின்னு சொன்னாக்க வாயுவினுடைய குணத்தினை கிரகிக்கிறேன்னு சொன்னா அந்த குணத்தை உடைய வாயுவையும் கிரகிக்கணும். இப்போ வாயுனுடைய சங்கியை கிரகிக்கிறியா நீ, அல்லது வாயுனுடைய சுரூபத்தை கிரகிக்கிறியா? வாயுனுடைய சங்கியை நீ கிரகிக்கல, வாயுனுடைய பரிமாணம் அது அளவு என்ன அப்படின்னு நீ கிரகிக்கிற. ஒரு கடத்தை பாக்குறேன், கடத்தை பார்த்தாக்க இது கடம் பெருசா இருக்கு, இந்த கடன் சின்னதா இருக்கு அப்படின்னு பாக்குறோமோ கிரகிக்கிறோமா இல்லையா? அத மாதிரி வாயுவை நாம கிரகிக்கிற பிரத்யக்ஷத்தால நீ சொல்ற, உண்மையிலேயே நீ கிரகிக்கிறது புருஷத்தை உண்டிதான் கிரகிக்கிற. அப்ப ஸ்பருஷத்தை கிரகிச்சேன்னாக்க அந்த ஸ்பருஷத்தை உடைய வாயுவையும் கிரகிச்சாகணும், அதனுடைய சங்கையையும் கிரகிச்சாகணும், எண்ணிக்கையை கிரகிக்கணும். அத மாதிரி அந்த சங்கை எண்ணிக்கையுடைய வாயு அதனுடைய பரிமாணம் அது அளவு என்ன அதையும் கிரகிச்சாகணும். ஆனால் அது மாதிரிலாம் கிரகிக்கலையே. இப்ப இங்க இப்ப கிரகிக்காதனால நீ என்ன பண்ற அப்படின்னா பொதுவா ஸ்பருஷத்தை ஒண்டிதான் கிரகிக்கிற, குணத்தை மட்டும் நீ கிரகிச்சியே தவிர்த்து அந்த குணத்தை உடைய திரவியத்தை நீ கிரகிக்கிற, குணியை கிரகிக்கலையே. அதனால இதுக்கு வந்து தோஷம் தானே இது. அத காரணத்துல நான் சொல்ற மாதிரி அனுமானம்னு சொல்லிட்டு போயிட்டேன், அனுமானத்தினாலும் நான் கிரகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம்னாக்க எல்லாம் சுலபமா மாறிடுதே. அதை விட்டுட்டு எதுக்கு நீ கஷ்டப்பட்டு பிரத்யக்ஷம் கல்விக்க பாக்குற, ஆகையினால இது வராதே இது அப்படின்னுட்டு நம்மளை பார்த்து அவ கேக்குறா. அதுக்கு சுவாமி என்ன சமாதானம் சாதிக்கிற, இந்த நியமத்தை நீ எப்படி சொல்லுவேன், இந்த நியமத்தையே நீ சொல்ல முடியாதே அப்படின்னு கேக்குறாரு சுவாமி. அதாவது எந்த இந்திரியத்தினால எந்த வஸ்துவனுடைய குணத்தை கிரகிக்கிறானோ அது அத்தனையுமே கிரகிச்சாகணும்னு நியமம் சொல்லாத. ஏன் அப்படின்னா இப்ப கடம் இருக்கு, கடம் நீ என்ன கேட்ட இப்ப என்ன பார்த்துட்டோம், கடத்தை கிரகிக்கும் பொழுது கடத்தினுடைய ரூபத்தை கிரகிக்கிறோம், அதனுடைய எண்ணிக்கையை கிரகிக்கிறோம், அதனுடைய அளவை கிரகிக்கிறோம், பெருசா இருக்கா சின்னதா இருக்கான்ட்டு. அத மாதிரி அந்த கடத்தையும் கிரகிக்கிறோமே, அதே மாதிரி வாயுவது கிரகிக்கிறோமான்னு நீ கேட்ட. அதுக்கு சுவாமி என்ன கேக்குற, இப்ப கடத்தை பார்த்த ஏற்கோ அப்ப பிரத்யக்ஷத்தினாலும் கடத்தையும் கிரகிக்கிறேன்னு சொன்னேன்னாக்கா அது கடம் பலுவா இருக்கா அல்லது லேசா இருக்கா அதை நீ கண்ணால் கிரகிக்கிறியா? இதுக்கு குருத்வம் அப்படின்னு பேரு. குருத்வம் அப்படின்னாக்கா இது வந்து பலுவா இருக்குன்னு அர்த்தம். அதே லகுத்வம், லகுத்தா லகுத்தம்னாக்க லேசா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்ப இது குருத்வம்னு ஒரு குணம் கொஞ்சம் நீ அவன் ஒத்துன்னு இருக்கான், வயசு நம்ம ஒத்துக்கல வயசியும் ஒத்துன்னு இருக்கான் குருத்வம்னு. இப்ப அந்த குருத்வம்னு நீ ஒத்துட்டு இருக்க ஒரு குணமா அது கண்ணால கிரகிக்கிறியாது. ஏன்னா கண்ணால கிரகிக்க முடியாது, அதை எடுத்து பாக்கணும். எடுத்து பார்த்தாதான் இது லைட்டா இருக்கா அல்லது லேசா இருக்கா அப்படின்னுட்டு தெரியாது. அதனால இந்த குருத்வம்ன்ற ஒரு குணம் இருக்க அந்த குணத்தை கண்ணால கிரகிக்கிறது இல்லையே. இப்போ நீ சக்ஷுந்திரியத்தினால ஒரு சோப்பா இருந்து அது வடிவம் எப்படி இருந்து அது பரிமாணம் இவ்வளவு பெருசா இருக்குது அப்படின்றதெல்லாம் நீ கிரகிக்கலாமே தவிர்த்து அது லேசா இருக்கா ஒரு பலுவா இருக்கா அப்படிங்கறத நம்ம கிரகிக்கலையே. அதனால இந்த நியமம் எப்படி நீ சொல்லுவேனி, இந்த நியமம் எப்படி சொல்ல முடியும்? அதனால இது உனக்கு விரோதம் இது, அதனால அது சொல்ல முடியாது. அதனால இந்த நியமமே நீ சொல்லவே கூடாது, நியமே சொல்ல முடியாது அப்படின்னு நாம பதில் சொல்றோம். அதுக்கு அவன் என்ன கேக்குறான்னாக்க நீ அத மாதிரி சொல்றது தப்பு அது. ஏன் அப்படின்னாக்கா அந்த எது கிரகிக்கிறதோ கிரகிக்கப்படுவது ஒன்று கொள்ளும். நான் வந்து கடம் இருக்கு, கடத்தை பிரத்யக்ஷம் கிரகிக்கிறது, சக்ஷுந்திரியம் கிரகிக்கிறது, அதனுடைய ரூபத்தை கிரகிக்கிறது, அதனுடைய அளவை கிரகிக்கிறது, அது பரிமாணத்தை பெருசா சின்னதானு அந்த மாதிரி கடத்தினுடைய வடிவத்தை கிரகிக்கிறது அப்படின்னா சொன்னாது. ஆனால் அதே நீ என்ன கேட்ட பலுவை கிரகிக்கிறதா இல்லையா, அது பலுவா இருக்குதா லேசா இருக்கா அப்படின்றது கிரகிக்கிறதா இல்லையா அப்படின்னு நீ கேட்ட. அதுக்கு நாங்க என்ன சொல்றோம்னா இந்திரியம் எதை கிரகிக்கிறதுக்கு தகுதி வாய்ந்ததோ அதுதான் கிரகிப்போம். இந்த இந்திரியத்துக்கு எது தகுதி இருக்குதோ அதுதான் கிரகிப்போம். அதனால இந்த தகுதியை கொண்டு நான் சொல்லிட்டு போறேன், தகுதியை கொண்டு. அப்போ பலுவை கிரகிக்கிறதுங்கிறது சக்ஷுந்திரியத்துக்கு கிடையாது. ஆனா சங்கையை கிரகிக்கிறது அப்படின்றது அந்த சக்ஷுரேந்திரியத்துக்கு உண்டு, கண்ணுக்கு உண்டு. அதனால இது எண்ணிக்கை இவ்வளவு பெருசா இருக்குன்னு என்னால சொல்ல முடியும். அந்த பெருசு சின்னதும் கூட நான் எப்படி நான் பார்ப்பேன், நானு பக்கத்துல இருக்கிற ஒரு கடம் இருக்கு, இது ஒரு கடம் இருக்கு, பக்கத்துல இருக்கிற கடம் சிறிய கடமா இருந்தாக்க அப்ப இதற்காட்டிலும் இந்த பெரிய கடம் இது அப்படின்னு நான் சொல்றேன். அந்த மாதிரி பரிமாணத்தையும் தன்னால கிரகிக்கிறேன், ஏன்னா அதுக்கு தகுதி இருக்கு கிரகிக்கிறது. அதே மாதிரியாக அந்த ரூபத்தை கிரகிக்க தகுதி இருக்கு, எண்ணிக்கையை கிரகிக்கிறதுக்கு தகுதி இருக்குது. அது அத மாதிரி நான் சொல்லிட்டு போறேன். ஆனால் இந்த பலுவா இருக்கிறது லேசா இருக்கிறது அப்படின்றத கிரகிக்கிறதுக்கு இதுக்கு தகுதி இருந்ததுன்னா கிரகிக்கும், அது இல்லையே அதனால அதை நாங்க எப்படி சொல்லுவோம், ஆகவே அது இல்லை. அதனால வாயு வந்து அதனுடைய சங்கையை இது கிரகிக்கல, கிரகிக்க முடிய வாயுக்கு சங்கை இருக்குதா அப்படின்னுட்டு அதுக்கு கேக்குறான். அதுக்கு பதில் என்ன சொல்றான், நம்ம சித்தாந்தத்துல நீ அது கேக்குறதே தப்பு, வாயு வந்து சங்கை இருக்கு. லோகத்துல நம்ம வந்து பிரயோகம் சொல்றோம், பிரயோகம் சொல்றோம். என்ன பிரயோகம் சொல்றோம்னாக்கா, முதல்ல ஒரு காத்தடிச்சது பாரு, இப்ப ஒரு காத்தடிக்கிறது பாரு, அந்த மாதிரி முதல்ல காத்திருச்சது, ரெண்டாவது காத்திருச்சது, மூணாவது காத்திருச்சதுன்னா பிரயோகம் சொல்லிட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி சொல்றதுனால அது இருக்குதே. இப்ப அந்த முதல் காற்று, ரெண்டாம் காற்று, மூணாம் காற்றுன்னு நம்ம வீசுறத பத்தி, காத்து வீசுறது, அதை பத்தி நம்ம பிரயோகம் பண்ணிட்டு இருக்கோமா இல்லையா, அது அனுபவிக்கிறவே. அது கூட எப்படி அனுபவிச்சோம், என் பேர்ல படுறது அந்த காத்து, அந்த காத்து படைச்ச முதல்ல குழுக்குழுக்குழுக்கும் காத்து, அதுக்கப்புறம் என்னாச்சு, அனலா அடிக்கிறது, இன்னொன்னு ராட்சத பேய் காட்டுறது அப்படி அடிக்கிறது. இப்ப இதை நம்ம பிரிச்சு பிரிச்சு சொல்றோம். முதல்ல காத்து அடிச்சுட்டு பாரு, அது ரொம்ப சுகமா இருந்தது. ரெண்டாவது காற்று ரொம்ப உஷ்ணமா இருந்தது. மூணாவது காத்து பேய் காற்று, மழையோட சேர்ந்த காற்று. இப்படி நீ சங்கியை சொல்றமா இல்லையா, அது அனுபவம் தான் எல்லாமே. லோகத்துல நாம எதை அனுபவிக்கிறோமோ அதை கொண்டுதான் இங்க சுவாமி எல்லாத்தையும் சாதிக்கிறார். அதனால அதுவும் உனக்கு ஸ்பர்சனத்தினால தெரியறதா இல்லையா, ஸ்வகிந்திரியத்தினாலதான் இதெல்லாம் அறியப்படுகிறது. ஸ்வகிந்திரியத்தினால அறியப்படுறதுனால அதை நீ இல்லைன்னு சொல்லவே முடியாது. லோகத்துல அது மாதிரி இருக்காது. இந்த மாதிரி காத்து வருது, காத்து அடிக்கிறது அப்படின்னு லோகத்திலேயே இருக்காது. அதனால அது இருக்கவே நான் சொல்றேன், நானு அது இல்லைன்னு நீ எப்படி சாதிக்க முடியும், அது நாங்க சொல்றோம். அது அதனாலதான் லோகத்துல அது இருக்குது. பிரதமோ வாயு பவவு, திதியோ வா பவவு அப்படின்னா பிரயோகம் இருக்கு. முதல் காத்து வீசுறது, ரெண்டாவது காத்து வீசிட்டு அதுக்கப்புறம் வீசுறது அப்படின்னு சொல்றோம். அதனால அதனுடைய சங்கையும் தெரியறதே, சங்கையும் தெரியறதுனால அதை கொண்டு நான் வந்து சொல்றேன், இது காத்து பிரத்யக்ஷமா தான் தெரியறது அப்படின்னு சொல்லிட்டு போறேன் நான். அதனால ஒரு குணம் ஸ்பர்சனம் ஒன்றிதான் தெரியறதுன்னு சொல்லாத, அந்த ஸ்பர்சனத்தை கொண்டு இதனுடைய காற்றினுடைய சங்கையும் எனக்கு தெரியறதே, அதனால நான் பிரத்யக்ஷம் சொல்றேன். நீ இதை வந்து கேட்ட திருப்பி திருப்பி போன சோதனையும் அதை கேட்டா, இதுக்கு ஆசிரியமா தெரியல வேணா, நீ பதில் சொல்லிட்டியா இல்லையா, என்ன சொன்ன, எது எந்த இந்திரியத்துக்கு எது தகுதி இருக்கோ அதை அது அது கிரகிப்போம் அப்படின்னு சொன்னேன். அப்போ வாயுவை வந்து நேர கிரகிக்கிறதுக்கு இந்த சுகிந்திரியத்துக்கு இது இல்லை, அந்த குணத்தை கொண்டு அது கிரகிக்கிறது அவ்வளவுதான். அதனால அது சரியா போறது, இதுல என்ன எனக்கு விரோதம் இருக்கு. சரி நீ சொல்ற நியமமே செய்கிறேன். அந்த நியமம் வச்சிருந்தேன்னாக்கா ஒரு பதில் நீ எனக்கு சொல்லு அப்படின்னு கேட்கிறாரு சுவாமி. பிரதிபந்தி எடுக்கிறார், ஆத்மா இருக்கு, ஆத்மா வந்து அகம் அப்படின்னு மானச பிரத்யக்ஷமா இருக்கு. நேற்று கூட சொன்னாரு, மானச பிரத்யக்ஷம் இருக்கு லோகத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அகம் அப்படின்றது இருக்கு. இந்த அகன்ற சப்தத்தினால ஆத்மா மானச பிரத்யக்ஷமா ஸ்பிரிக்கிறது நமக்கு. ஆனா அந்த ஆத்மா அணுவா விபுவா அப்படிங்கிறது உனக்கு பிரத்யக்ஷமா தெரிஞ்சுதா, மானச பிரத்யக்ஷது உனக்கு விஷயம் மாறுதாது, அதுவும் சுரூபம் தானே. இப்ப நீ கடன் தெரியுறதுன்னு சொன்ன, கடத்தினுடைய அளவு தெரியுறதுன்னு சொன்ன, அந்த மாதிரியே மானச பிரத்யக்ஷம் இங்க இருக்கு. அகம் அப்படின்னு மானச பிரத்யக்ஷம் வருது. அப்போ அந்த மானுக பிரத்யக்ஷம் வந்ததுனாக்க அதுல நீ இதெல்லாம் சொல்லணுமா வேணாமா, அதனுடைய குணங்கள்லாம் சொல்லணவே வேணாமா, அது வந்து அணுவா இருக்குது அப்படின்னு சொல்லணும், இல்ல விபுவா சொல்லணும், அது மத்தியம பரிமாணமா விபுவா இருக்குதா அணுவா இருக்குதா அப்படின்னு நீ சொல்லணும், அத சொல்லுவியா? ஏன்னா அத மாதிரி சொல்ல முடியாது உன்னால. அதே மாதிரி பிரத்யக்ஷம் ஒண்ணு சொல்றோம், நிறைய சுகத்தம் நிறைய சுகம் அவனுக்கு அதுக்கு இருக்குது, ஆத்மாவுக்கு ஆனந்தாஷயத்தம் இருக்குது, இதெல்லாம் நீ எப்படி அனுபவிக்கிற? இன்னைக்குதான் சிவபாஷன் காலத்தால் சொல்லிட்டு இருந்தேன், வந்த இது சொல்லிட்டு இருக்கு சாயங்காலம் பச்சசாம் ஞானஸ்வரூபம் அத்தியந்தம் அகித் நிர்மணம் பரமாத்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆத்ம சம்வேத்தியம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல் போட்டிருக்க. ஆத்ம சம்வேத்தியம்னா அது சுயம் பிரகாசம், அது அவன் வாழ்க்கைதான் தெரியும், எல்லாருக்கும் தெரியாது, அது எல்லாருக்கும் தெரியாது, அது சுயம் பிரகாசமா இருக்கிறதுனால அகம் அப்படின்னு பிரகாசிப்பான் அவ்வளவுதான். அது அணுவா விபுவா அப்படிங்கறது பிரகாசிக்கிறதே கிடையாது. அகம் சுகி நான் சுகமா இருக்கேன் அப்படின்றதெல்லாம் கூட அனுபவம் தான், அனுபவிக்க வைத்தியம் அது. அதனால ஆத்மசம்வேத்தியம் அப்படின்னா இப்ப பாதிச்சிருக்காரு. அதனால இங்க வந்து வசனமே எப்படி இருக்குன்னு பாருங்க. அதனால நீங்க தான் சொன்னீங்க அது அதுக்கு எது எது தகுதியோ அந்த தகுதி உண்டிதான் இங்க பார்க்கணும், தகுதி உண்டிதான் பார்க்கணும். அது எல்லாமே எல்லாம் எடுத்துறோம் எல்லாமே கிரகிச்சிடும் அப்படின்றது கிடையாது. அதனால இந்த நியமம் நீ சொல்லவே முடியாது, இது அத்தனையும் கிரகிக்கிறது அப்படின்னுட்டு சொல்ல முடியாது. அதனால எது அனுபவ அனுபவானுரோதமா பார்க்கணும், அவாவாளுடைய அனுபவத்தை கொண்டு எனக்கு இது விஷயமாகிறது, எனக்கு இது விஷயமாகல அப்படின்னு சொல்லணும். அதனால நீ வந்து என்ன சொல்லணும்னாக்கா, இப்போ ஆத்மா விஷயத்துல நீ பதில் சொல்லணும், எல்லாமே தெரியறதுன்னு சொல்லிட்டியானாக்கா நியமம் சொன்னாக்கா, அப்போ மானச பிரத்யக்ஷத்தினால இந்த ஆத்ம விஷயமான ஆத்ம குணங்கள்லாம் அது பாருங்கோ அதுவும் பிரத்யக்ஷமாகுது, நீ சொல்லணும், நீ அத சொல்லுவியா? அதுக்கு நீ என்ன பதில் சொல்லுவ? நீ அப்படி இல்ல ஆத்மாவை தவிர்த்து மீதி எல்லாம் அப்படின்னு நீ சொல்லணும், ஆத்மாவை தவிர்த்து மீதி எல்லாம் வந்து இது மாதிரி நியமத்தை உடையது, குணத்தை கிரகிச்சா அனைத்து குணங்களையும் கிரகிக்கணும், அதே மாதிரி அந்த குணத்தை உடைய குணியையும் கிரகிக்கணும், திரவியத்தையும் கிரகிக்கணும் அப்படின்றத ஆத்மா தவிர்த்து மீதி எல்லாம் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னு நீ சொன்னியானக்க, அது திரும்பி நான் அதை அடிப்போம் அப்படியானக்க, நான் இது மாதிரி நான் திருப்பி கொடுக்குறேன், நீ ஆத்மாவை தவிர்த்து மீதி எல்லாம் சொன்ன, அப்ப சங்கோஜம் பண்ணிட்டியோ இல்லையோ? ஒரு நியமத்துக்கு சங்கோஜம் பண்ற, எல்லா இதுக்கும் இல்ல ஆத்மாவுக்கு மட்டும் அது இல்லை அப்படின்னு நீ சொல்லணும். நான் என்ன சொல்றேன், அந்த ஆத்மாவோட வாயுவும் சேர்த்துடு, வாயுவையும் சேர்த்துடு, வாயுவும் ஆத்மாவும் இது ரெண்டு தவிர்த்து மீதி எல்லாத்துக்கும் அப்படின்னு நீ சொல்லிடு. அப்படி சொல்லிட்டேனாக்க உனக்கு இல்ல எனக்கு இல்ல ரெண்டு பேருக்கும் சரியா போகுது, ஏன்னா ரெண்டு பேருக்கும் மார்க்கம் இருக்கு, வேற வழி இல்ல, இந்த மார்க்கத்தை தான் ஆசிரியச்சாகணும். நீ ஆத்ம விஷயத்துல நீ சொல்லணும், நானும் ஆத்ம விஷயத்துல சொல்லுவேன், நான் என்ன பண்ணிடுவேன் தெரியுமில்லையோ, சாஸ்திரஜன்ய பிரத்யக்ஷம் நான் சொல்லிடுவேன், சப்தஜன்ய பிரத்யக்ஷம், சாஸ்திரமாகிற ஒரு சப்தம், அந்த சாஸ்திரத்தினால எனக்கு பிரத்யக்ஷமா தெரியறது. பாஷிட்டு சூத்திரகார அங்கங்க சூத்திரகார சொல்லிச்ச அல்லது வேத ஸ்மிருதிபியாம் ஸ்மிருதி ஸ்மிருதிபியாம் சொல்லிட்டு போடாமே, ஆனால் சூத்திரகாரர் என்ன பண்ணிட்டாருன்னா பிரத்யக்ஷ அனுமானாபியாம் சொல்லிட்டு போட்டார். பிரத்யக்ஷம் அப்படின்னா ஸ்மிருதிக்கு பேரு, ஏன்னா சாட்சாத் பிரமாணம் ஆயிடுச்சு பிரத்யக்ஷம், அதனால பிரத்யக்ஷன் சாஸ்திரஜன்யமான பிரத்யக்ஷம் இது, சப்தஜன்ய பிரத்யக்ஷம் அங்க சொல்லியிருந்தோம், அதனால பிரத்யக்ஷம் அது, அதுக்கு வந்து பிரத்யக்ஷ அப்படின்னு சொன்னார். அதே ஸ்மிருதிங்கிறது என்னது, பிரத்யக்ஷமான வேதத்தை சாட்சாத்கரிச்சு அதை கொண்டு இந்த இந்த மாதிரி அனுஷ்டானங்கள்லாம் நமக்கு விதிக்கப்படுறது அப்படின்னு ஸ்மிருதியில சொல்றதுனால ஸ்மிருதிக்கு அனுமானம் அப்படின்னு சொல்லிட்டேன். அனுமானம் சொல்லிட்டு கூட சூத்திரக்காரன் ஸ்மிருதிக்கு அனுமானம் பேரு, அதே ஸ்ருதிக்கு வேதத்துக்கு பிரத்யக்ஷம் பேர் சொல்லிட்டேன். அதனால பிரத்யக்ஷ அனுமான அபியா நான் சொல்லிட்டு போயிடுவேன், ஒன்னால சொல்ல முடியாது. ஏன்னா நீ ஒத்துக்க மாட்டேன்ற அதெல்லாம், ஏன்னா இது பிரத்யக்ஷனே கிடையாது அப்படின்னு நீ சொல்லிட்டு போவேன். ஆக நான் எங்க சித்தாந்தத்துல இந்த மாதிரி நான் சொல்லிட்டு போயிடுவேன். அதனால நீ என்ன சொல்லுவப்போ ஆத்மாவை தவிர்த்து மீதி எல்லா விஷய வஸ்துக்கள்லயும் இந்த மாதிரி குணத்தை கிரகிச்சா குணியையும் கிரகிக்கணும், ஒரு குணத்தை கிரகிச்சா அனைத்து குணங்களையும் கிரகிக்கணும். அப்படின்னா கணத்தினுடைய பளுவை கிரகிக்கலையாது, இவ்வளவு இடம் இருக்குது இவ்வளவு இடம் குறவா இருக்குது அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லலையே அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கு தகுதி எதிர்ப்போ அது ஒன்றிதான் கிரகிக்கணும் அப்படின்னு ஒரு நியமம் சொல்லுவீங்க. அதாவது நீ என்ன கல்பிச்சுட்டே போயிட்டு இருக்க, நீ நாங்க கல்பிக்கவே இல்லை, எது எங்களால கிரகிக்கப்படுறதோ அதுக்கு அனுகுணமா சொல்லு அப்படின்னு நாங்க சொல்றோம். அப்படி சொல்லும் பொழுது எல்லாம் சரியா போயிடுது எங்க சித்தாந்தத்துல, உங்க சித்தாந்தத்துல எல்லாம் விரோதமா போறது. அதனால ஒரு வஸ்து அந்த வஸ்துவனுடைய குணங்கள் சுபாவங்கள் அப்போ ஆதாரமா இருக்கிறது அந்த வஸ்து, அந்த அதுக்கு ஆதேயமா இருக்கிறது அதனுடைய குணம் அல்லது சுபாவம் அப்படின்னு சொல்ல போறோம். இவைகள் அனைத்தையுமே நாம ஒத்துண்டுதான் போகணும். அத்தனையும் கிரகிக்குமா இந்திரியம் அப்படின்னு சொன்னாக்கா எது அதுக்கு யோக்கியமோ தகுதி வாய்ந்ததோ அதை கிரகிப்போம், அதை நம்ம ரெண்டு பேருமே ஒத்துண்டு போகணும். நம்ம ஒத்துண்டு போகணுன்றதுனால இதுல வந்து நான் வந்து இப்படி சொல்றேன், நான் ஸ்பர்சத்தை கிரகிக்கிறது, அந்த ஸ்பர்சத்தை கொண்டு இந்த காற்றானது முதல் காற்று வீசித்து இரண்டாம் காற்று வீசித்து மூணாம் காற்று வீசித்து அது அப்படி இருந்தது முதல் காற்று, இரண்டாவது காற்று இப்படி இருந்தது, அதனுடைய சுபாவத்தையும் நாம சொல்றோம். முதல் காற்றினுடைய சுபாவம் என்ன, இரண்டாவது காற்றினுடைய சுபாவம் என்ன அதையும் சொல்றோம். இப்படி எல்லாம் பிரத்யட்சமாவது நாங்க சொல்றோம், அதனால அதை ஏத்துக்கலாமே. அதை விட்டுட்டு எதுக்கு இத மாதிரி நீங்க இல்லைன்னு நீங்க கல்பிக்கப்படுறீங்களோ, ஆகையினால ஆதார ஆதேய பாவம் இருக்கிற வஸ்துக்கள் எல்லாத்திலையும் எல்லாம் கிரகிக்கிறதுன்றது கிடையாது. ஒரு உதாரணம் நம்ம சம்பிரதாய உதாரணம் பார்க்கிறோம், பிரமாணம் சேவிக்கிறோம், பிரமாணம் சேவிக்கிறதுன்றது நம்ம சேவிக்கிறதெல்லாம் அர்ச்சாமூர்த்தியை தான் சேவிச்சுட்டு இருக்கோம். பரம் நம்மளால சேவிக்க முடியாது, அது சக்தி தேவை தான். அது மாதிரி வியூகமும் நம்மளால சேவிக்க முடியாது, விபவம் சேவிக்க முடியாது, ஹார்தம் அந்தர்யாமி அதை நம்மளால அறிந்து கொள்ளவே முடியாது. அதனால அச்சையதான் நம்ம கிரகிக்க முடியும், அச்சையதான் திருமங்க மடல்ல சொல்ற முடியும், ஏரா மயல் வெட்டு காக்கை பெண் போவதேன் அப்படின்னு சொல்றது. ஏன்னாக்க அச்சை நேரம் கிடைக்கிறது நமக்கு, இதான் நேரம் நமக்கு சுலபமா கேட்டிருக்க சேவிக்கிறோம். சேவிக்கும் பொழுது பெருமானுடைய திருக்கல்யாண குணங்கள் சொல்றமே, அந்த திருக்கல்யாண குணங்கள் பெருமானுக்கு இருக்கா அல்லது திவ்யமங்கல விக்கிரகத்துக்கு இருக்குதா, திருக்கல்யாண குணங்கள் பெருமானுக்கு இருக்கா அல்லது திவ்யமங்கல விக்கிரகத்துக்கு இருக்கா, பெருமானுக்கு தான் இருக்கே தவிர்த்து திவ்யாத்ம சுரூபத்துக்கு தான் திருக்கல்யாண குணங்கள். திவ்யமங்கல விக்கிரகத்துக்கு நான் என்ன சொல்லுவோம், ரொம்ப அதி லாவண்யம் அதி சோபை அற்புதமா பெருமாள் கேட்டிருக்க, அதிகம் அதிகமன்யாம் ஆத்ம சோபாம் ததானம் அப்படிங்கிறார் சுவாமி. ஒவ்வொரு வாகனத்திலையும் தேவப்பிரமாணம் சேவிக்கிற துரக வேகராக செந்தனாந்தோலிகாதிகள் அதிகம் அதிகமன்யாம் ஆத்மசோபாம் ததானம் அனவதிக விபூதியும் அத்திசயேஸ்வரம் துவாம் அனுதினம் அனிமேஷையும் ரோச்சனையும் நிர்மிஷேகம். கண்ணம் மூட முடியலையாம், கண்ணம் மூடி மூடி பார்த்தா ஒவ்வொரு கணத்திலையும் ஒவ்வொரு அழகு வருதான் அது. ஆனா கண்ணம் மூடாமலே கண்ணம் மூடிட்டோம்னாக்கா அந்த சோபை போயிடுவேன், பெருமாளுடைய திரியமங்கல விக்கிரகத்தினுடைய சோபை போயிடுவேன், அதைதான் நான் உனக்கு வச்சுட்டு இருக்கோம். ஆனால் நாம என்ன சொல்றோம் தெரியுமா, பெருமாளுடைய திருக்கண்கள் அப்படியே கருணத்தை கொற்றது அப்படின்னு சொல்றோம், கருணைய கொற்றது பெருமாளுடைய திருக்கண்கள். தேவ திருவாயணமுனையா இருந்தா பேரு ஆனா சுவாமியோ தயாசகம் பண்ணி போயிட்டார். இதை நம்ம சேவிச்சுட்டு இருக்கோமா இல்லையா? இப்போ திவ்யமங்கல விக்கிரகத்தினுடைய திருக்கல்யாண குணங்கள்ன்றது அதனுடைய சோபையை உங்கதான் சொல்ல முடியும். அதே மாதிரி கண்ணன் அண்ணா இருக்கு, மலர்ந்து இருக்குது, தாமரை கண்ணனா இருக்கான். தாமரை கண் ஏன் அப்படின்னா நம்மளோட கலாச்சாரம் அனுகிரகிக்கு வரும் அப்படின்லாம் நாம சொல்லிட்டு போறோம். உண்மையிலேயே அந்த கருணையோ எல்லாம் திவ்யாத்ம சுரூபத்தை சேர்ந்ததே தவிர்த்து திவ்யமங்கல விக்கிரகத்தை சேர்ந்தது கிடையாது. ஆனால் நமக்கு என்ன எடுத்தனா நம்ம எல்லாம் லோகாயதிகாரா மாறிவிடும். திருமாவை சேரிச்சு சாச்சிம் துவமேவ தலவேதி விதர்க்கடோலாம் அப்படிங்கிற பெருமாளை சேவிச்சோன்ன பெருமாளுடைய திவ்யமங்கல விக்கிரத்தை நாம சேவிச்சுட்டு வந்துட்டோ நாம என்ன சொல்றோம் தெரியுமா? நான் தேவ பெருமாளை சேவிச்சேன், நான் ரங்கநாதனை சேவிச்சேன், நான் வரதனை சேவிச்சேன், நான் திரையாணமையான சேவிச்சேன்னு சொல்றோம். அந்த திவ்யமங்கல விக்கிரகத்துக்கு தான் அந்த திருநாமம். திவ்யாத்ம சுரூபத்துல போய் பேர் இருக்கான்னா அந்த திவ்யாத்ம சுரூபத்தை நாம சேவிக்கவே இல்லை. சுவாமி கேக்குற அந்த திவ்யமங்கல விக்கிரகம் இருக்கு உன்னுடைய மூர்த்தி, அந்த திவ்யமங்கல விக்கிரகமே நீயா அல்லது அந்த விக்கிரகம் உன்னுடையதா? காக்கிம் துவமேவ தவவேசி, நீ துவமேவ நீயேவா அல்லது தவவேசி உன்னுடையதா, உன்னுடையதா அல்லது நீயேவா அப்படின்னு விதர்க்கடோலாம் அப்படியே ஊஞ்சலாடுறதா. அது பெருமாளுடைய திவ்யமங்கல விக்கிரகம் பெருமாளுடையதா அல்லது பெருமாளே அந்த திவ்யமங்கல விக்கிரகமா அப்படின்னு டோலாயமானமா இருக்கு என்றார். ஆகையினால நாம் அனுபவிக்கிறதுனால் இதுதான் ஒரு ஆதாரத்தை நாம இன்னும் கண்டுபிடிக்கல, ஆதாரத்தை கண்டுபிடிக்கவே இல்லை, ஆதாயத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதாவது எது ஆசிரியக்கத்த ஆசிரியிருக்கிறதோ அதை நாம காணல. பெருமாள் திவ்யாத்ம சுரத்தை நம்ம சேவிக்கவே இல்லையே, திவ்யமங்கல விக்கிரகத்தை தான் நம்ம சேவிச்சுட்டு இருக்கோம். திவ்யாத்ம சுரத்தை யாருமே சேவிக்கல, இன்னும் திவ்யமங்கல விக்கிரகத்தை தான் சேவிச்சுட்டு இருப்போம். அந்த திவ்யமங்கல விக்கிரகத்தை சேவிச்சுட்டே உன்னுடைய திருக்கல்யாண குணங்கள் இப்படி சோபிக்கிறது அப்படின்னுட்டு திவ்யமங்கல விக்கிரகத்துல இருக்கக்கூடிய குணங்களை விட்டுட்டு திவ்யாத்ம சுரூபத்துல இருக்கக்கூடிய குணங்களை ஏறிட்டு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அது அப்படி, அதனால இதெல்லாம் தான் உதாரணம். ஆகவே இந்த வாயு, வாயுவுக்கு இன்ன குணங்கள், இந்த குணங்கள் எல்லாம் பிரத்யக்ஷம் கிரகிக்கிறதா அப்படின்லாம் அவன் கேட்டான்னாக்க அது எதை கிரகிக்கமோ அதை கிரகிச்சுட்டுதான் இருக்கு, அத அனுபவத்தினாலும் நாம தெரிஞ்சுட்டுதான் இருக்கோம். அதனால இந்த கேள்வியே வேண்டாம் அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியமா சாதிக்கிற. இது சுலபமான விஷயம், சுலபமான விஷயத்த சுலபமான இதுல அற்புதமா சொல்லி கொடுத்துட்டே பேசியும். இப்போ இதனுடைய இதை இது பார்க்கலாம், இந்த ஸ்லோகத்தை சேர்த்து அதனுடைய தாத்பரியத்தை சேர்க்கலாம். சங்கியாத்யாஹ ஸ்பர்ஷனாஸ்யுஹ தததிகரணகாஹ ஸ்பர்ஷனே கந்தவாஹே தேஷாம் திரவ்யோபலம்ப பிரதிநியத நிஜ அத்யக்ஷ யோக்யத்வதஸ்சேத் இஷ்டம் த்வம்ஷே நாத்ம பிரபதி சகதே தை பிரசித்தியந்தி சர்வே தத்பாஹ்யே வ்யாப்திரிஷ்டா யதி சததகதே அபி அசௌ அஸ்து பாஹ்யே அப்படின்ட்டு ஸ்லோகம் சாதிக்கிற. இதுல இது தாத்பரியம் பாருங்க, ரொம்ப சுலபமான விஷயம்தான், அது உங்களுக்கு சுலபமா புரியும். சங்கியாத்யாக அதாவது இந்த ஒரு வஸ்து எடுத்துட்டாக்கா அந்த வஸ்துடைய குணங்கள்லாம் இருக்கு பாருங்க, சங்கிய எண்ணிக்கை ஒரு குணம், அதனுடைய அளவு ஒரு குணம், அதனுடைய பளு ஒரு குணம், அதனுடைய ரூபம் ஒரு குணம், இவைகள்லாம் திரவியோபணம் அதாவது திரவியத்தை அடையும் பொழுது காணும் பொழுது திரவியத்தை காணும் பொழுது அப்ப என்ன வரும்னா பிரதிநியத்தை நிஜ அத்தியக்ஷ யோக்கியத்ததா நமக்கு ஒரு குணம் வந்து பிரத்யக்ஷமா ஆகிறது அப்படின்னு சொன்னாக்கா பிரத்யக்ஷமா ஆகிறது குணம், அப்படியானாக்கா அந்த திரவியமும் அது ஆகணும். அது ஏன்னா அது பிரதி நியதம். ஒரு குணம் தெரிஞ்சதுன்னாக்கா அந்த குணத்தினுடைய குணத்துக்கு ஆசிரியம் இருக்கு பாருங்க, அந்த திரவியமும் அது தெரியணும். நிஜ அத்தியக்ஷ யோக்கியத்ததா, அதுக்கு எது இந்திரியமோ அந்த இந்திரியத்துக்கு தகுதி வாய்ந்ததா இருக்கும் அது. அதனால நீ என்ன சொல்ல, அது தகுதி இருக்கணும். இப்ப நீ சொல்லணும் அதுக்கு பதில், கந்தவா. கந்தவாகன்னா காத்துக்கு பேரு. இல்ல நம்ம இங்க உட்காந்துருக்கோம், பக்கத்தாத்துல வந்து சாம்பிராணி போடுறோம், அப்ப நமக்கு சாம்பிராணி நமக்கு வாசனை கமக்கமா வருது. எப்படி வந்தது? அந்த காத்து தான் நமக்கு இழுத்துன்னு வருது. காத்து இழுத்துனதுனால கந்தம் வகத்தீட்டு கந்தவாக கந்த கந்தத்தை வகிச்சு தூக்கிட்டு வந்து நம்ம கொண்டு வந்து சேர்க்கறது. அதனால கந்தவாகையே ஸ்பார்சனைய சதி. அப்போ அந்த வாயு இருக்குது, அது ஸ்பார்சனைய சதி. ஸ்பார்சனம்னா துவகேந்திரியம் அர்த்தம், புரசனேந்திரியம். அதாவது தொடுதல் இந்திரியம், தொடுதல் புனல் புலன் உணர்ச்சி. அந்த இந்திரியத்தினால தொகிந்திரியத்தினால அப்போ நீ நீ தான் சொல்லியிருக்கப்போ அதனுடைய அது தொடுறது ஸ்பொருஷன் தெரியறதுன்னு சொல்லிட்டேன். ஸ்பொருஷன் தெரியறதுனால வாயுவும் தெரியறது பிரத்யக்ஷத்தினாலே நீ சொல்லிட்டேன். அப்படி சொல்லிட்டாக்கா அப்போ தது அதிகரணக்காக அதை அதிகரணமாக உடையது. அதிகரணம்னா ஆதாரம்னு அர்த்தம். அந்த வாயுவை ஆதாரமாக உடைய சங்கியாத்தியா சங்கை எண்ணிக்கை ஆதிசப்தத்தினால பரிமாணம் அதனுடைய அளவு அதனுடைய வடிவம் அவைகள்லாம் கூட சொல்லணும். அவைகள்லாம் கூட ஸ்பார்சனாசியுகந்திரிய ஜன்யம் ஸ்வகந்திரியத்தினால அவைகள்லாம் கிரகிக்கப்படுகின்றன அப்படின்னுட்டு அதையும் நீ ஒத்துக்கணும். அதையும் ஒத்துக்கணும். அதனால கிரகிக்கப்படுறதுன்னு சொல்லணும். அதனால ஆதேயத்தனை கிரகிச்சேன்னாக்க அப்போ ஆதாரத்தையும் கிரகிக்கணும். இப்ப ஆதேயமே உங்க கிரகிக்கல அப்படின்னு அவங்க கேட்கணும். நம்மளை விசேஷிக்கணும். அதாவது சங்கியே கிரகிக்கலையே. ஏன்னா அது சங்கியே இல்லையே. அதுக்கு சங்கியே இல்லாதனால அப்ப சங்கியே இல்லை, வெறும் தொடுதல் அந்த உணர்ச்சி தொடுறதுன்ற குணம் இருக்கு. அதை ஒண்டிதான் கிரகிச்சிருக்கு. சரி, அதை ஒண்டி கிரகிச்சுட்டு போட்டோம். அதை கிரகிச்சதுன்னா அதுக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய அந்த வாயுவையும் கிரகித்தான் ஆகணும். அது ஏன் கிரகிக்கிறது? அதனால இந்த நியமம் வந்துடுமே, இந்த நியமம் போயிடும், நியமம் போயிடுமே அப்படின்னு நம்மளை பார்த்து அவ கேக்குறா. அந்த நியமம் போயிடுமே அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்டாக்க அதுக்கு இது வந்து ஆக்ஷேபம். அதற்கு பதில் வந்து சுவாமி சாதிக்கிற அம்சே இஷ்டம். அதாவது இதெல்லாம் ஒரு இந்திரியம், ஒன்னத்தை கிரகிக்கிறது ஒன்னத்தை கிரகிக்காது அப்படிங்கிறது. இந்த நியமம் எல்லாம் சொல்ற பாரு, இந்த நியமம் எல்லாம் எல்லாருடையும் புரிஞ்சு இருக்கவே இருக்காது. ஏன்னா சர்வம் சாஸ்திரம் சாப்பவாதகம் ஒரு நியாயம் உண்டு. நீங்க எந்த சாஸ்திரத்தை சொன்னாலும் சரி அதற்கு விதிவிலக்குன்றது ஒண்ணு உண்டு. விதிவிலக்குன்னு உண்டு. இப்ப ஒன் வே டிராபிக் சொல்லுவான், ஒன் வே டிராபிக்ல நம்ம யாரும் போகலாம் போகலாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவான். ஆனா ஒரு மந்திரி வந்தாலும் வச்சுக்கோங்க, அவன் அந்த வீதியில வருவான் போவான். அதை வந்து நம்ம வந்து அவனுக்கு அந்த இது உண்டு, அது விதிவிலக்கு உண்டு அவனுக்கு. எல்லாருக்கும் அது கிடையாது. விதிவிலக்கு சில பேருக்கு மாத்திரம். அந்த மாதிரி சில விஷயங்கள்ல சர்வம் சாஸ்திரம் சாப்பவாதகம். நீ எந்த சாஸ்திரத்தை சொன்னாலும் எந்த நியமத்தை சொன்னாலும் அதுக்கெல்லாம் அபவாதம் உண்டு. அபவாதம் விதிவிலக்குன்றது உண்டு. அந்த விதிவிலக்கு உண்டுன்றது இங்கேயும் உண்டாச்சே. ஏன்னா சில விஷயங்கள்ல அங்கீகரிச்சு தான் ஆகணும். அம்சேத்து சில விஷயத்துல இஷ்டம் இந்த நியமத்தினுடைய பிரவர்த்தி சில விஷயங்கள்ல இருக்கு, சில விஷயங்கள்ல நியமம் இல்லை. இந்த நியமம் வராது. நீ சொல்றது அதாவது குணங்களை கிரகிச்சா சுவாவங்களை கிரகிச்சா அந்த குணங்களுடைய வஸ்துவையும் கிரகிச்சே ஆகணும் அப்படின்றது எல்லா விஷயத்திலையும் இருந்ததுன்னு சொல்ல முடியாது. எல்லா விஷயத்திலையும் கிரகிக்க முடியாது. ஏன் அப்படின்னு ஆத்ம பிரபதி ஆத்மா அப்படின்னு சொல்றோம், ஆகாசம் அப்படின்னு சொல்றோம், இத மாதிரி விஷயங்கள் எல்லாம் பரமாத்மா விஷயம் இதெல்லாம் ஆத்ம பிரதே சர்வே. அந்த அனைத்து குணங்களும் என்னென்ன குணம்லாம் இருக்குன்னு நம்ம ஒத்துருக்கோமோ அந்த குணம் இப்போ நம்ம புண்ணிய பாபம்னு சொல்றோம் கர்மா, அத அதிருஷ்டம் அப்படின்னு அவளும் ஒத்துருக்கா. இப்ப இந்த அதிருஷ்டம் அப்படின்றது சொல்லியோ அதுவும் நம்மளுடைய தர்மம் தான். அதை நம்ம வந்து மனத பிரச்சனால அறியணுமா? எனக்கு தெரியுது அகம் அகம் அகம் அப்படின்றது, உங்களுக்கும் தெரியுது உங்க ஆத்மஸ்வரூபம், எல்லாம் நம்ம அனுபவிச்சுட்டுதான் இருக்கோம். அப்படி அனுபவிக்கிறதுனால என்னுடைய புண்ணியம் என்ன என்னுடைய பாபம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சுதா? இந்த ஜென்மத்திலேயே நம்ம என்ன பாவம் பண்ணோம் தெரியாது, என்ன புண்ணியம் பண்ணோம் நமக்கு தெரியாது மாட்டேன்றது. ஆனால் கோடான கோடி ஜென்மாக்கள் அதுல எவ்வளவு பண்றப்போம் அது அத்தனையும் பிரத்யட்சமா ஆக முடியுமா? அதனால இப்ப அவைகளையே தெரிஞ்சுக்க முடியாது, அவைகளோட சேர்ந்த ஆத்மாவையும் நம்ம கிரகிக்கணும் அப்படின்னு சொன்னாக்க அந்த எந்த எந்த ஆத்ம தர்மங்கள் இருக்குதோ அந்த ஆத்ம தர்மங்களோட கூட ஆத்மா கிரகிக்கப்படுறது அப்படின்றது கிடையாது. பிரசித்தி அந்த மாதிரி அறியப்படுறது இல்லையே, நமக்கு தெரியறது இல்லையே. அது சொல்லலாம், ஆனால் எல்லா நியமங்களும் எல்லா இடத்துலயும் அது சேர்ந்து சேர்ந்து வராது, அதனால அது பொருந்தாது. அதனால இந்த நியமம் வந்து எல்லா இடத்துலயும் சரியில்லை. சரி, இது இந்த நியமம் வியாப்தி சொன்னமே நியமம், அதாவது எந்த எந்த குணங்கள் கிரகிக்கப்படுறதோ அந்தந்த குணியையும் கிரகிக்கணும், அதான நியமம் நீ சொன்ன. இப்ப அந்த நியமத்தை கூட நாங்க என்ன பண்றோம், எதி தத்பாஹ்யே வியாப்திரிஷ்டா, ஆத்மாவை தவிர்த்து தத்பாஹ்யன ஆத்மாவை தவிர்த்து அப்படின்னு அர்த்தம். அவைகள்ல எதி வியாப்தி இஷ்டா, இந்த நியமமானது நாங்க ஒத்துக்கிறோம், ஆத்மாவோட வந்து இது கிடையாது, மீது எல்லாத்தையும் நாங்க ஒத்துக்கிறோம் அப்படின்னு நீ சொன்னாக்க அங்கேயும் விரோதம் வந்துடுறது. ஏன் அப்படின்னாக்க அப்போ நாங்க சொன்னாங்க எடுத்துக்கோ அப்படின்னா சததகதையே பாக்கிய அப்படின்னு வச்சுக்கேன். சததகதின்னு பேரு, சததகதின்னா வாயுக்கு பேர், அப்படியே உடனே போயிட்டே இருக்கு, வேக வேகமா போயிட்டு இருக்குது. அதனால சததகதி வாயு, வேகமான போதலை உடையது, செல்லுதலை உடையது, அதனால சததகதி சததகதின்னு வாயுக்கு பேரு. அதுக்கு வெளியில கூட அது தவிர்த்து கூட ஒரு நியமம் வச்சுக்கோ, அதை வச்சுக்கோ அந்த நியமத்தை கூட. ஏன் அப்படின்னாக்க நீ இறங்கி வந்துட்ட நியமம் ஒண்ணு சொன்ன, அது எல்லாத்துக்கும் முதல்ல சொன்ன, அப்ப நான் ஆத்ம விஷயத்துல கேட்டேன், அது மாதிரி கட விஷயத்துல கேட்டேன், அதுக்கு நீ என்ன பதில் சொல்லிட்ட, எதுக்கு தகுதி இருக்குதோ அதுன்னு சொன்ன. அதே மாதிரி ஆத்மாவை தவிர்த்து நீ எல்லாத்திலையும் சங்கோஜம் பண்றையோ, அந்த சங்கோஜத்தை வாயுவை தவிர்த்து எல்லாத்திலையும் அப்படின்னு வச்சுக்கோ. வச்சுட்டாக்க ஏன்னா உனக்கும் தெரியா போயிடும் எனக்கும் தெரியா போயிடும். அதனால பாக்கியேபி சததகதையே பாக்கியேபி வாயு தவிர்த்து வேற அஸ்துக்கள்லாம் அது அசௌ, இந்த நியமம் அஸ்து, இது இருக்கட்டும் அப்படி சொல்றாக்க நீ ஆத்ம விஷயத்துல செல்லாது இந்த நியமம் அப்படின்னு நீ நான் சொன்ன. அப்போ ஆத்ம விஷயத்திலையும் செல்லாது, வாயு விஷயத்திலையும் இந்த நேத்தி வராது அப்படின்னு நான் ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லிக்கிறேன். உனக்கு வேணும்னா இன்னும் ஒண்ணு சேர்த்துக்கோ, அவ்வளவுதான். மத்தபடி இந்த நியமங்கள் எல்லாமே எல்லா விதத்திலையும் பொருந்தும்னு சொல்ல முடியாது. அதனால நாங்க சொல்றது இதுதான், சப்தஜன்ய பிரத்யக்ஷமோ ஸ்பர்ஷஜன்ய பிரத்யக்ஷமோ அது இருக்கு எங்களுக்கு. அதனால வாயுவனுடைய சுபாவத்தை வாயுவை எல்லாத்தையும் இந்த ஸ்பர்ஷஜன்ய பிரத்யக்ஷத்தினாலேயே நாங்க தெரிவிக்கோம். நாங்க வந்து நேத்திய சொன்னோம் அது வார்த்தையை, ஸ்பொரிஷம் எனக்கு மேலப்படுறது, வாயு மேலப்படுகையே தான் அதனுடைய ஸ்பொரிஷன் நான் சொன்னேன். வெறும் குணம் ஒண்டி என் மேலப்படல, குணம் ஒண்டி என் மேலப்படல, குணம் தனியா நிற்குமான்னா குணம் என்னைக்குமே தனியா நிற்காதோ இல்லையோ, குணம் தனியா நிற்காததுனால அது குணியோட சேர்ந்துதான் வரும், அது குணியோட சேர்ந்துதான் வரும் அப்படின்றதுனால அது நமக்கு நம்ம சித்தாந்தத்துக்கு சரியா தான் அமைஞ்சிருக்கு. ஆகையினால இந்த வாயுன்றது வாயுனுடைய சுபாவம்ங்கிறது அவைகள்லாம் கூட பிரத்யக்ஷமாகத்தான் இருக்கிறது. அது இல்லைன்னுட்டு நீ கற்பிக்கணும். நீ கற்பிக்கிறத காட்டணும். நாங்க என்ன சொல்லிடுறோம், இதை கற்பிக்காத, இது அப்படியே அங்கீகரிச்சுடும், நாங்க சொல்றதை அங்கீகரிச்சுடும் அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிற. இப்ப ஸ்லோகத்தை சரி நான் பார்க்கிறோம். சங்கியாத்யாஹ பரிஷனாஸ்யுஹ தததிகரணகாஹ பரிஷனே கந்தவாஹே தேஷாம் திரவ்யோபலம்ப பிரதிநியத நிஜ அத்யக்ஷ யோக்யத்வதஸ்தேத் இஷ்டம் தும்ஷே நசாத்ம பிரபதிசுசஹதே தை பிரசித்யந்தி சர்வே தத்வாஹ்யே வியாப்திரிஷ்டா யதி ததசகதேரபி அசௌ அஸ்து பாஹ்யே கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஃ. அஸ்மன் குரு பரம்பராயே நமஃ. அடியேன்.